ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜைக்மருக்ம வியாமோகதரித்தராணி திருநாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ தயக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதே ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத்தரங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரீரேன பரகால யதீன் ரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவய தகில சக்தி தரஸ்வதாம் நா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வ காதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விசிரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே நீலா துங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் பிரதினகரதிம் யாபலாத் கிருத்ய புங்சே கோதாசஸ்ய நமயிதமிதம் பூஜையேவாஸ்து பூயா அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்களையே தொல் பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சபாய நமஹா. 18வது பாசுரம் திருப்பாவையில் உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்ற பாசுரம். 18வது பாசுரம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம் அப்படின்னு பெரியவாள் ஆரம்பத்திலே சாதிச்சிருக்காள். 18, 19, 20 இந்த மூணும் மகாலட்சுமியோடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள். இந்த மூன்று பாசுரங்களுமே ஒன்றுக்கு ஒன்று பின்னிண்டு இருக்கு. இதுல சொன்ன விஷயமே தான் 19வது பாசுரம். 19வது பாசுரத்தில் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு தான் 20வது பாசுரம். இப்படி ஒன்னுத்துக்கு ஒன்னு சங்கிலி போல பின்னின்று இருக்கு. வைகுண்ட ஏகாதசி நமக்கு எல்லாம் தெரியும். வைகுண்ட ஏகாதசினி தேவதைகள் பகவான சேவிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போற அன்னைக்கு வைகுண்ட கோபுர வாசல்னு இருக்கு இல்லையா, சொர்க்கவாசல்னு சொல்றாளே, அது திறந்தே தான் இருக்கும். பெருமாள் அந்த சமயம் பெருமாள் போறப்போ அந்த சமயம் நாமும் அந்த பக்கமா நுழைஞ்சோன்னா பகவான நம்ம நல்லா சேவிக்க முடியும். இதே மாதிரி ஹரிவாசனம்னு ஒன்று சொல்றா. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளும் மகாலட்சுமியும் வைகுண்டத்தில் பிரகாசிக்கும்படியான நல்ல நாளாக அமையிறது அன்றைய தினம். வசந்ததான லக்ஷ்மி நாராயணனுடைய தத்துவத்தை அந்த மூன்று பாசுரங்கள் இல்லையா, எப்படி வைகுண்ட ஏகாதசின்றது ஒரு நன்னாளோ, அது மாதிரி இந்த மூன்று பாசுரத்திலையும் லக்ஷ்மி நாராயணன் விசிஷ்டாத்வைத சாரத்தை அப்படியே இந்த இடத்துல நாச்சியார் காட்டுறான். பெருமாளே சுத்தம் பாகவதஸ்ய அன்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு பெருமாள் சார் சொல்லியிருக்கார். பாகவதோத்தமர்களுடைய திருமாளிகையில சேஷத்தை சாப்பிடுறதுன்றது ரொம்ப சுத்தம். சேஷம்னா அவ போஜனம் பண்ணின்ற பிறகு அவளுக்கு பரிமாறின மிச்சத்தை சாப்பிடுறது சேஷம்னு பேரு. அதை சாப்பிட்டா ரொம்ப சுத்தம்னு சொல்றான். பாகீரதி ஜலம் இல்லையா, அது ரொம்ப பிரசித்தம். இருக்கிற தியானங்கள்லயே பெருமாளுடைய தியானம் ரொம்ப வசதி. இதற்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஏகாதசி விரதம் ரொம்ப வசத்தின்னு சொல்லிருக்கான். அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லிருக்கான். பெருமாளுடைய தினம் அந்த ஏகாதசி தினம். பெருமாள் சில பேரை நான் சேவிக்கிறேன்னு சொல்றான். அதுல யார் ஒருத்தன் உபவாசம் இருக்கானோ அவளை சேவிக்கிறேன்னு சொல்றான். பெருமாள் சுக்லபக்ஷ ஏகாதசியை சொல்றான். சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, இது ரெண்டுத்திலயுமே உபவாசம் இருந்தா அவ்வளவு நல்லது. இது ரெண்டுத்துல முடியலன்னா கூட சுக்லபக்ஷ ஏகாதசி விரதமாக நாம இருக்கணும். தசமி ராத்திரி உபவாசம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமா உபவாசம் இருந்தால், துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணால் அவ்வளவு நல்லது. அது சயின்டிபிக்காவும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கா, இப்படி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி. துவாதசி விரதம் அனுஷ்டிச்சால் பாரணம் பண்ணால் அதுல ஏகாதசி விரதம் அடங்கிறது. ருக்மாங்கதன் ஒருத்தன், அவனுடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தமானது. ருக்மாங்கதன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றப்போ பாப தேவதைகளுக்கு பிரசக்தியே இல்லாம போயிடுதான். புண்ணியங்களுக்குன்னு தேவதைகள் இருக்கா போல பாப்பங்களுக்கும் தேவதைகள் இருப்பாள் இல்லையோ, அந்த தேவதைகளுக்கு பிரசக்தியே இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைஞ்சார்களாம். அப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாப்ப தேவதைகள்லாம் போய் கேட்கறதாம். ஏகாதசி அன்னைக்கு பிரம்மாவை கேட்டோன்னு பிரம்மா சொல்றாராம், ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசியில போய் உட்கார்ந்துக்கோ, அந்த அரிசி யார் சாப்பிடுறாளோ அவளை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு. அதனால ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதே போல ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட வாசல் எப்படி திறந்தே இருக்குமோ, தடையில்லாமல் நாம போவோமோ, அதே போல அந்த அர்ச்சையில இருக்கக்கூடிய பெருமாளை நாம் சேவிக்கிறோமோ, அது மாதிரி இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய விஷயமோ அப்படிப்பட்ட விஷயம். உந்து மலகளிற்றன் ஓடாத தோல்வலையன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திறவாய் மகிந்தேலோரம்பாவாய்னு பாசுறோம். நந்தகோபாலன் இத மாதிரி எல்லா விதமான விரதங்களும் அனுஷ்டிச்சவன் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றான். அவனுக்கு முத்திரம் இருக்கான். எது அப்படின்னா மாட்டுத்திறம், எருமைத்திறம், ஆட்டுத்திறம் அப்படின்னு மூன்றையும் உடையவர் அவர் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கோ சமிருத்தி, எரும சமிருத்தி, ஆடுகளுடைய சமிருத்தி, இது மூணும் அவர் இடத்துல இருந்துதான். யானை இருந்ததா எந்த இடத்துலயுமே நந்தகோபருக்கு யானை இருந்ததா தெரியல. யானையை கட்டின்னு நந்தகோபர் வாழ்ந்தார்னு சொல்லல எங்கேயும். ஆனால் யானையை கட்டிந்து வாழ்ந்தார் அப்படின்னு நாச்சியார் சொல்றார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். சரி, யாரை இங்க ஆண்டால் நாச்சியார், நாச்சியார் வந்து யார யானைன்னு சொல்றான்னா சாக்ஷாத் பெருமாளையே யானைன்னு சொல்றான். வடவானாய்னு சொன்னார் ஒளி ஆழ்வார். அது மாதிரி யானைக்கும் பெருமாளுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமைகள் இருக்கு. இந்த இடத்துல வியாக்கியானத்துல பெரியவாள் நிறையவே காட்டா. யானை தரிசனம் ரொம்ப விசேஷம். யானையை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அது புதுசாவே தான் நமக்கு தோணும். யானையை நம்ம ஒரு 1000 தடவை பார்த்தால் கூட மறுபடியும் வாசல்ல யானை வருதுன்னா பெரியவா முதற்கொண்டு எழுந்து போய் பார்ப்பான். அப்படி யானையை வந்து பார்க்க பார்க்க தோணும். யானையினுடைய முகத்துல, குதிரையினுடைய முகத்துல, பசுவினுடைய பிருஷ்டபாகத்திலாம் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் யானைக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறதா இருக்கு. யானையை போலவே பெருமாளும் அப்போதைக்கு அப்போது பார்க்கக்கூடிய அளவுல ரம்யமாவே காட்சி கொடுப்பான். ஒரு தடவை சேவிச்சா போறோம்னு தோன்றதா? திருவேங்கடமுடியானை சேவிக்கிறோம், ஒரு தடவை சேவிச்சா போருமா? திருப்பி திருப்பி திருப்பி போய் சேவிச்சுட்டு வரும். யாராவது திருப்பதி பர்யந்தம் போயிட்டு பெருமாளை சேவிக்காமல் இருப்பாளா? அந்த அளவுக்கு பெருமாளையும் மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி சேவிக்கும்போது நமக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. பகவத் தரிசனத்துல நமக்கு போதும் அப்படின்ற எண்ணமே வரவே வராது. யானவனுடைய முதுகில ஏறி உட்காரணும் அப்படின்னா அதனுடைய காலை மடக்கி நமக்கு உட்கார்ந்து காட்டும். இத மும்மணி கோவில சுவாமி தேசிகன் சாரிக்கிறார், வாரணம் அழைக்க வந்த காரண பொருளே நின்னடி அடைவார் நினக்கு நிகராவார் அப்படின்ற. எப்படி தெரிகிறது அப்படின்னால், பெற்றனை நீ ஏ மற்றுள்ளவெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வர் நின்னாலன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டிலை நின்னரு நின்று மின் நெருந்தெழுத்தோம் நின்றனக்கு நிகர் நின்னடியடைவார் நின்பாலன்றி அன்றி என் பால் உயர் வாரணம் அழைக்க வந்த காரணனே. வாரணம் அழைக்க வந்த காரண பொருளே. பெருமாளுக்கு சமானமாக அவனுடைய திருவடியை பற்றிக்கணும். திருவடியை பற்றினால் நமக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பான். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார் அப்படின்னு திருச்சின்ன மாலையில சொல்றார். உடனே இணங்கி ஓடி வருவானான். ஓடி வந்து கையை பிடிச்சி தூக்கி தனக்கு நிகரான ஒரு உயர்த்திய கொடுப்பான் அப்படின்னு யானை காலை காட்டுறது. பெருமாள் திருவடியை காட்டுறான். யானையை கட்டுறதுக்கு சங்கிலி இருக்கும், அந்த சங்கிலியை தும்பிக்கையால அதுவே எடுத்து கொடுக்குமா? நம்ம பார்த்துக்கலாம். கட்ட போறது தெரிஞ்சும் தானாவே சங்கிலி எடுத்து கொடுக்கும். பரமாத்மாவை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால், துரியோதன துச்சாதனாதிகள் பகவானை கட்ட பார்த்தால் அவளால முடிஞ்சான்னு கேட்டால் கட்ட முடியல. ஆனால் சகாதேவன் பக்தியினால ஒரு க்ஷணத்துல கட்டிட்டான் பெருமாளை, இல்லையா? அந்த அளவுக்கு பக்திக்கு கட்டுப்பட்டவன் பெருமாள். பக்தி அஷ்டவிதாக புரோக்தான் இருக்கு, இல்லையா? அந்த மாதிரி பக்தியினால பெருமாளை கட்ட முடியும் நம்மளால. பெருமாளே சொல்றான், ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சீசீகம் கர்த்தும் அவ்யம் அப்படின்னு சொல்ற. சுசுகம் கர்த்தும் அவ்யம். அப்ப எப்படி அப்படின்னா, பக்தியோகம் வித்தியைகளுக்கு ராஜா. அதனுடைய பலனை நேர பார்த்து நம்மளால அனுபவிக்க முடியும், சுலபமா அனுஷ்டிக்க முடியும். சுவாத்மானுபவம் ஏற்படும் பக்தி யோகம் அனுஷ்டிச்சால், வசந்த ஒரு ஆனந்தம் ஏற்படும், இல்லையா? இத மாதிரி சொல்லி இது ஒரு கைதாவே நம்ம கொடுக்கறோம். பக்தி யோகம்ன்ற ஒரு கைதியே சரணாகத்தையும் கொடுத்துருக்கான். இன்னொரு கைதியை நமக்கு தரான், இல்லையா? சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமியேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாம் மாசுச்சேன்னு இன்னொரு கைதியை நம்ம கொடுக்கறோம். அந்த மாதிரி யானைக்கும் பெருமாளுக்கும் பலவிதமான ஒற்றுமைகள் இந்த இடத்துல பேசப்படுறது. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய். நந்தகோபன முன்னிட்டு அவனுடைய மாட்டுப் பெண்ணா இருக்கக்கூடிய நப்பின்னை எழுப்புறார். இந்த கிரகத்துல நப்பின்னை பிராட்டி படுத்துட்டு இருக்கா, அவளை எழுப்பக்கூடிய பிரகரணம் இது. இந்த பாசுரம் நப்பின்னை விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாசுரம். உந்து மதகளிறு அப்படின்னு சொன்னா, இத பெரியவாள் மூணு விதமா பிரிச்சிருக்கா. மதக்களிறு அப்படின்னா மதம் உந்தும் களிறுன்னு அர்த்தம், இல்ல உந்து மதக்களிறுன்னு சொல்லலாம். மதக்களிறே இல்லையா, மதகளிறு, மதம் உந்தும் களிறு, உந்து மதக்களிறு. இப்போ தனித்தனியா அர்த்தம் பார்த்தால், மதக்களிறு எப்படியோ அப்படி இருக்கக்கூடியவன் பரமாத்மா. இல்ல மத ஜலம் பெருகும் களிறு போல இருக்கக்கூடியவன் பரமாத்மா. மதஜலத்தை பெருக்குகின்ற குவலையா பீட்டம் போன்ற யானைகளை துவம்சம் பண்ணினவன் பரமாத்மா. இப்போ மதக்களிறு, மதம் உந்தும் களிறு, உந்து மதக்களிறு, இப்படி மதக்களிறு போன்று இருக்கக்கூடிய பரமாத்மாவை கட்டிக்காக்கும் நந்தகோபனுடைய மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். ஏன் கிருஷ்ணனுக்கு தர்மபத்னின்னே சொல்லிருக்கலாமோ இல்லையோ, அதுன்னு நந்தகோபனுடைய மருமகளேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப வசத்தியா சொல்றா, மாமனாரை முன்னிட்டு மாட்டு பொண்ணு எழுப்புறதுன்றது அவ்வளவு வசத்தியம். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெருகு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெருந்தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றான் என் பெருந்தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். இது சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய பாசுரம். கம்பராமாயணத்தில் ராமனுடைய திருவடியை பற்றி கொண்டு சீதா பிராட்டியுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்றான் ஹனுமார். அப்ப ஹனுமார் அந்த சமயத்தில் சொல்றப்போ தசரதனுடைய பெருமைகளையும் ஜனகனுடைய பெருமைகளையும் சொல்லி எழுப்புறார், சொல்லி விஷயத்தை விஜாபிக்கிறார். இதுலயும் இருக்கு ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் இல்லையா, சத்ரு சைன்ய பிரதாபினஹா துகிதா ஜனகஸ்யாஹம் வைதேகஸ்ய மகாத்மனஹ சீதேதி நாம நாம்நாஹம் பாரியா ராமஸ்ய தீமதஹ. எதிரிகளுடைய சேனைகளை தூஷிக்க அதாவது தவிடுபொடியாக்கக்கூடிய தசரதனுடைய மருமகள் நானு, மகாபுருஷனா இருக்கக்கூடிய விதேகராஜாவுடைய பெண் நான், ரொம்ப வசத்தியான ஞானம் கொண்ட லோகத்திலே உத்தமமான புருஷனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமோகனுடைய மனைவி நானு அப்படின்னு சீதா பிராட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு சொன்ன. மறுபடியும் நப்பெண்ணையுடைய பெருமைகள் பேசப்படுறது. கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் வசந்த சுகந்தங்களை தலையில வச்சிருக்காவும் கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபக்வயேஸ்ரியம். இது ஸ்ரீசூக்தத்தில் சொல்லக்கூடிய மந்திரம். சமஸ்த சுகந்தங்களுக்கும் இருப்பிடமானவள் மகாலட்சுமின்னு இந்த மந்திரத்தில் சொல்லப்படுறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனையும் அவள் போக்கக்கூடியவள். சர்வகந்தகா சர்வரசகா அப்படின்னு அவள் இருக்கிறதுனால்தான் நமக்கும் அந்த நிலையை அவள் பண்ணி விடுறாள். ஏன் ஒருபடி மேல போய் பெருமாளுக்கே சர்வகந்த சர்வரசத்துவம்லாம் மகாலட்சுமி கூட இருக்கிறபடினால்தான் வருது. ஞானமாகற சுகந்தத்தை நமக்கு கொடுக்கிறாவோ அப்படின்னு பெரியவாள் சொன்னான். லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் அப்படின்னு ஸ்ரீஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார். வனஸ்பத்தின்னா மரம், பிரகஸ்பத்தின்னா தேவகுரு. இல்ல வேதத்துல வனஸ்பதி பிரகஸ்பதி அப்படின்னு போதுதான் சொல்லும்போது ஸ்வரம் ஒரே மாதிரி இருக்குமா. ஒரு மகாவித்வான் அப்படின்னா அவரை பிரகஸ்பதினு சொல்றோம். ராமனுடைய புத்தி கூர்மை எப்படிப்பட்டது அப்படின்னா பிரகஸ்பதிக்கு சமமானதுன்னு சொல்லியிருக்காரு வால்மீகி. ஒன்னும் தெரியாதவரை எப்படி சொல்றோம், மரம் மாதிரி நிக்கிறாரேன்னு சொல்றோம். அதனால வேதத்துல வனஸ்பதிக்கும் பிரகஸ்பதிக்கும் ஒரே மாதிரி சொல்றோம். ஒருவரை மரம்னு சொல்றதுக்கும் பிரகஸ்பதின்னு சொல்றதுக்கும் காரணம் யாருன்னா அம்மா. அம்மானா என்ன அர்த்தம், சாட்சாத் மகாலட்சுமி தான் காரணம். உன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணத்துல ஏற்றத்தாழ்வினால்தான் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. ஒருத்தர் மகா மரத்தை போல இருக்கார், ஒருத்தர் பிரகஸ்பதியை போல இருக்கார். லக்ஷ்மி கட்டாட்சமானது எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அங்கதான் வித்யா பிரசித்தமா இருக்கு. எங்க இல்லையோ அங்க வித்யே இல்லை. பாரு லோகத்துல பாருங்கோ, நீங்க வேணா நாராயணனுடைய பிள்ளை சத்ருமுக பிரம்மா, பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி, சரஸ்வதி யாரு, லக்ஷ்மியுடைய மாட்டு பொண்ணு இல்லையா. பெரியவாள் சொல்றா மாமியார் மருமகள் சண்டையானது அங்கேயே ஆரம்பிச்சுடுத்துன்றா. ஆனா வாஸ்தவிகமா அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்றா அவளே. இந்த மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் எங்கேயாவது சண்டை உண்டாகுமான்னு கேட்டால் உண்டாகாது. நம்முடைய கற்பனையின் பேர்ல சண்டை உண்டாருதான் நம்ம காண்பிச்சுக்கிறோம். சொந்த கல்பனை இது. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாதான் சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சமும் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை இருந்தா இல்லைன்னா சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது. இந்திரியங்கள் வேலை செய்யணும்னா லக்ஷ்மி கடாட்சம் வேணும். கர்மயோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் யாரு? மகாலட்சுமி. பகவானுடைய சரணாகதியிலேயே அவளுடைய விஷயங்கள் வசத்தியா சொல்லப்பட்டிருக்கு. இவள் இல்லாத இடம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இவள் இல்லாத இடம் ஒண்ணுமே கிடையாது. விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி சொல்றார், நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவ எம் திஜோத்தமா அப்படின்னு. அவ எப்படி சர்வகத்தனோ சர்வ வியாப்பியனோ நித்தியனோ அதே மாதிரி ததைவ இயம் அப்படின்னு அர்த்தம். இவளும் அதே போல நித்தியமாகவும் சர்வ வியாப்பியாகவும் விபுஸ்வரூபத்தோடு இவ்வளவு இருக்கா. ஆவிர் பாவ கலசஜலதௌ அத்வரே வாபி எஸ்யாக ஸ்தானம் எஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா எஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜை ரணவதி குணா ஸ்தூயசே சாகதம் தொம்னு ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் ரெண்டாவது ஸ்லோகம். சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயம் இது. உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? உன்னுடைய பிறப்பிடம் எதுன்னு நாங்களால கண்டுபிடிக்க முடியலையே. நீ கலசத்துல தோன்றினாயா? யஜ்ஞ வாடிக்கையிலேருந்து தோன்றினாயா? பிருகுவம்சத்துல பிருகுவுக்கும் கயாத்துவுக்கும் பிறந்தியா? எப்பவும் விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கியே, எந்த இடம் உன்னோட இடம்? இதை நாங்க தெரிஞ்சுக்கவே முடியலையே இல்லையா. நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு எங்களால் நிர்ணயமே பண்ண முடியலையே இல்லையா. உன் பெருமையை போய் எங்களால சொல்ல முடியுமா இல்லையா? பெருமாளுடைய பெருமையை சொல்லிவிடலாம், மகாலட்சுமியுடைய பெருமையை சொல்லவே முடியலையே. நான் ஆழ்வான் ஸ்ரீசவத்தில் சாதிக்கிறாரு, தேவி தொன் மகிமா அவதி ந துவயா ஜாயத்தே நாபி ஹரிணா ஜாயத்தேன்னு. உன்னுடைய பெருமை இல்லையா, உன் பெருமை யார் அறிவார்னு கேட்கிறாவோ? யாருக்குமே தெரியாதேன். அப்படி கந்தம் கமலம் குழலி கடைதிறவாய். அடுத்து மறுபடியும் சொல்றா, மகாலட்சுமியுடைய கட்டாட்சத்தின் பேர்ல தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாசல் கதவு வந்து திறக்க மாட்டியான்னு சொல்றா. பொழுது விடிந்துதான் கேக்குறா உள்ள இருக்கலாம். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள்லாம் சப்திக்கிறதுன்னு சொல்றா. முன்னாடிலாம் சொன்னது சின்ன சின்ன பறவைகள், பொழுது புலர்ந்த பின் சேவல்கள்லாம் கூவுறதுன்னு சொல்றா இல்லையா. கோழி அழைத்தனகான் சேவல் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்போவும் குறுக்கத்தி பந்தல் அப்படின்னு ஒண்ணு இல்லையா, ஆண்டாளுடைய வடபத்திர சாயிக்கும் ஆண்டாள் சன்னதிக்கும் நடுவில் நந்தவனம்னு ஒண்ணு இருக்கும். அங்க அந்த மாதவி பந்தலை சேவிக்கலாம். அதுக்கு பேர் வந்து குறுக்கத்தி பந்தல் அப்படின்னு சொல்லுவான். மாதவி அப்படின்றது ஆண்டாளுடைய பேர். மாதவசிய இயம் மாதவி அப்படின்னு அர்த்தம். மாதவனை சேர்ந்தபடினால் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை சேர்ந்துட்டாலோ இல்லையோ, மாதவனை சேர்ந்தபடினாலே அவளுக்கு மாதவின்னு பேரு. லக்ஷ்மியோட கூடினவன் நாராயணன், லக்ஷ்மியோட கூடினவள் ஆண்டாள், அதனால அவளுக்கு மாதவின்னு பேர். மாதவியும் மாதவ பிரியாம் அப்படின்னு பூசூக்தத்துல வருது. நாராயணனுக்கு ரொம்ப பிடித்தமானவள் யார் அப்படின்னால் மாதவி அப்படின்னு சொல்றது. மாதவி மாதவ பிரியாம் சர்வம் சகா அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடியவள் இந்த பூமாதா. லக்ஷ்மியோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடினால பூமாதாவுக்கு ஒரு பெருமை இருக்கு, நப்பின்னைக்கு பெருமை. லக்ஷ்மியோட கூட சம்பந்தப்படுவதனாலதான் நாராயணனுக்கே பெருமை. இல்லைன்னா ஏன் அவனுக்கு பெருமை வரப்போறது? இல்லைன்னா கௌரவம் எங்க கிடைக்கும் இல்லையா? அவனுக்கு சுத்தமா பெருமையே கிடையாது, எல்லாமே மகாலட்சுமியுடைய பிரபாவம்னு லக்ஷ்மி சகஸ்திரத்துல வெங்கடாத்துரி சொல்றார். ஆதிசங்கர பகவத் பாதாலும் இது சொல்றார். சௌந்தரிய நகரில சிவசக்தியா யுக்தகான்னு சொல்றார். சிவனுக்கு என்ன பெருமான்னு கேட்டால் சக்தியினுடைய சக்தியோடு சேர்ந்து இருக்கிறபடினால தான். பிரம்மாவுக்கு என்ன பெருமான்னு கேட்டால் சரஸ்வதியோடு இருக்கிறபடினால தான். இப்படி இந்த விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, லக்ஷ்மியினுடைய பெருமைகள் இந்த இடத்துல பேசப்படுறது அப்படின்னா, பல்கால் குயிலினங்கள் கூவினகான்னு சொன்னாலே குயில்கள் அவளுடைய பெருமையை பாடுறதுகள் என்ன அப்படின்னா, அவளை ஆசிரியிச்சா எல்லா நன்மையும் ஏற்படும்னு சொல்றார் இல்லையா. பராசர பட்டருடைய குணரத்ன கோஷத்துல 50வது ஸ்லோகம் இது. இப்ப சுவாமி தேசிகனும் எடுத்திருக்காரு, மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வை ததைவார்த்ர பராதாஸ்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜால்லகுதர ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தம் ச விபீஷணம் சரணமிச்சுக்தி க்ஷமௌ ரக்ஷதஃ சானஸ் சாந்திர மகாக சுகயது க்ஷாந்தி தவாகஸ்மிகி. மகாலட்சுமியுடைய பிரபாவம் இந்த இடத்துல பேசப்படுறது. ராமனுடைய கோஷ்டியை காட்டிலும் பிராட்டியினுடைய கோஷ்டி உயர்ந்தது அப்படின்னு சொல்றார் பட்டர். ராமன் தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட விபீஷணனையும் காகாசுரனையும் ரட்சிச்சான். ஆனால் பிராட்டியோ தப்பு பண்ணவாளை கூட ரட்சித்தாள். தன்னை மிரட்டிய ராட்சச ஸ்திரீகளை ஆஞ்சநேயர் இடத்துலேருந்து பாபார்கானாம் வா சுபார்கானாம் வா வதார்கானாம் பிளவங்கமான்னு சொல்லி தன்னை மிரட்டின ராட்சசிகளை கூட ஆஞ்சநேயர் இடத்துலேருந்து ரட்சிக்கிறாவோ. அனுகிரகத்தை தவிர நித்தியம் அஜாத நிகிரகாம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சா போல, அனுகிரகத்தை தவிர வேற விஷயத்தையே அறியாதவள் அவள். நிகிரகம்ன்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது. மூன்றாம் திருவந்தாதியில் சொல்றார் ஆழ்வார், சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தண்டுழாய் தார் வாழ வரை மார்பன் தான் முயங்கும் காராந்த வானமறு மின்னிமைக்கும் வண்டா மறை நெடுங்கன் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு முடிக்கிறார். அரவிந்த வாசினியான பிராட்டி நமக்கு என்னைக்குமே உபாயமா இருக்கிறபடினால்தான் நமக்கு நல்ல விஷயங்களே கிடைக்கிறதுன்னு சொல்றார். ஆனா உத்தமமான மகாலட்சுமியுடைய பெருமைகளை குயில்கள் பாடுறதுன்னு சொல்றார். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். மகாலட்சுமியுடைய பெருமையை சொன்னா உள்ளிருந்து வரவே இல்லை, கதவு துவாரத்து வழியா பார்க்கிறா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கிறா. ஒரு கையில பந்து, ஒரு கையில வாசுதேவனையும் பிடிச்சிட்டு இருக்கா, ஒரு கையில் நாரமாயிற்று, ஒரு கையில் நாராயணன் ஆயிற்று அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவாள் இல்லையா. நாரம் அப்படின்னா சிதசித் பதார்த்தம் அர்த்தம். சிதசித் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு பூப்பந்து போல அவ கையில வச்சுட்டு இருக்காளாம். சமஸ்தத்தையும் ஒரு கையில தாங்கிட்டு இருக்கா, இன்னொரு கையில நாராயணனை பிடிச்சிருக்கா. அதனால்தான் ஒரு கையில் நாரமாயிற்று மின் ஒரு கையில் நாராயணனாயிற்று அப்படின்னு சொன்ன. பந்தார் விரலி பந்தனைந்த மெல் விரலால் பெரிய திருமொழியில இரண்டாம் பத்துல சொல்றார். இரண்டாம் பந்திருக்கும் மெல் விரலால், இதுவும் இரண்டாம் பத்துல பெரிய திருமொழி தான் வருது. பந்தார் விரலால் பாஞ்சாலி அப்படின்னு ஆறாம் திருமொழியில சொல்றது. பந்தார் மெல்விரல் நல்வலை தோல் அப்படின்னு ஏழாம் திருமொழியில சொல்றது. இப்படி எல்லாம் இந்த மாதிரி சமயங்கள்லாம் நாம பார்க்கலாம். பிராட்டி பந்து விளையாடினாள் அப்படின்றது தெரியறது ஆழ்வார் பாசுரத்திலிருந்து. கத்தியத்திலும் இருக்கு இல்லையா, பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபுமைஸ்வரிய சீலா ஜனவரிகாரிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷியம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சரணாகதி கதித்து சொல்லும்பொழுது பங்குனி உத்தர தன்னிக்கு ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளை பாஷ்யக்காரர் சேவிக்க போறார். கத்தியத்ரய மகாமண்டபம்னு இன்னைக்கும் இருக்கு. தாயார் சன்னதிக்கு போய் சேவிக்கிறார். ரங்கநாயகி ரங்கநாதனை பார்க்கிறார். அவன் நம்ம பார்க்கிறான். ஏன் அப்படின்னா அவள் அவனை பார்த்தால்தான் அவன் நம்மளை பார்ப்பான்னு இருக்கு. ஆக அவள் அவனை பார்த்தா தான் அவனுக்கே சக்தியானது ஏற்படுறது, இல்லைன்னா சக்தின்றதே கிடையாது. வசந்ததான பங்குனி உத்தர தண்ணிக்கு ஒரு சேத்தியானது கிடைக்கிறது. அதனால பெருமாளுக்கு பிராட்டி நமக்கு சொன்னால்தான் பிராட்டி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு. பந்தார் விரலி கூறத்தாழ்வார் சொல்றார், ததிங்கிதய பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயம் கருணான்யதாஸ்ய ரசதா சாதைக ரஸ்யாத்ரயா அப்படின்னு ஸ்ரீஸ்தவத்தில் சாதிக்கிறார். இதுக்கு முக்குரைசிங்கர் வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்வாராம். யாராவது ஒருத்தர் ஒரு கிரகத்துக்கு வந்து உபகாரம் வேணும் அப்படின்னு கேட்டால், ஒத்தாச பண்ணணும் கேட்டால், உடனே என்ன பண்ணுவாராம், அந்த மாமா வந்து டைரக்டா ஒத்தாச பண்றேன்னு சொல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்கோ உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாரன். உள்ள எதுக்கு போயிட்டு வரேன்னா, பத்னியின் இடத்துல கேட்டுட்டு வரேன்னு சொல்றதுக்காகவும், இதுதான் தர்மமானு கேட்டால் அதுதான் தர்மமா? பத்னியின் இடத்துல கேட்காமல் எந்த விதமான காரியங்களையும் நம்ம பண்ணவே கூடாது. பத்னியின் இடத்துல கேட்டுதான் நம்ம காரியம் பண்ணணும். ஆனால் தான் தர்ம பத்னின்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி பர்த்தாவுக்கு தெரியாமல் ஏகாதசி விரதமோ வெள்ளிக்கிழமை விரதமோ எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணினால் அதனால ஸ்திரீகளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, இன்னும் கஷ்டம் வருமோ தவிர ஒரு பலனும் ஏற்படாது. பர்த்தா அனுஷ்டிக்கலாம் இல்லையா? பர்த்தா அனுஷ்டிக்கலாம்னு அனுமதி கொடுத்தான்னா, வெள்ளிக்கிழமை விரதம் இருங்கோ ஏகாதசி விரதம் இருங்கோ அனுஷ்டிக்கலாம்னு அவன் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு மனுல சொல்றார், மனு சொல்றார். அப்படி தானாக பண்றதுக்கான சுதந்திரம் ஸ்திரீகளுக்கு கிடையவே கிடையாதுன்னா, இதை சொன்னா லோகத்துல அடிக்க வந்துருவா இல்லையா? அப்படி மகாலட்சுமி நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க, நமக்கு நம்ம அனுகிரகம் பண்றதுக்காகவே சீவைகுண்டத்தில் எழுந்தொள்ளி இருக்காருன்னு சொன்னான். இதே ரொம்ப அழகா சொல்றா வியாக்கியானத்துல, உபதேசத்தாலே மீளாத போது ஈஸ்வரனை அழகாலே திருத்தும், சேதனரை அருளாலே திருத்தும். உபதேசம் என்றா பெருமாளுக்கு உபதேசம் என்றா, பெருமாள் கேட்கலன்னா அழகால திருத்துவாளாம். நமக்கு உபதேசம் பண்றா, நாம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அருளாலே திருத்துவாளாம். அந்த அளவுக்கு இவரிடத்திலே, அதாவது ஜனங்களிடத்துல அவ்வளவு ஒரு ஏற்றம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமிக்கு இருக்குன்னு சொல்றார். பந்தார் விரலி உன்மை துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தே தோரம்பாவாயின்னு இந்த பாசுரத்தினால பிராட்டியினுடைய பெருமைகள்லாம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்ற பாசுரம் சாக்ஷாத் பாஷ்யகாருடைய பாசுரமா சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை ஜீயர்னே அவருக்கு பேரு. ஏன் அப்படின்னால் இந்த பாசுரத்தை கொண்டுதான் திருப்பாவை ஜீயர்னே அவருக்கு பேர் வச்சா. தெருவில் உஞ்சவருத்தி பண்ணிட்டு வராராம் திருப்பாவை சொல்லிண்டே. அப்போ திருப்பாவை சொல்லிட்டு வரும்பொழுது திருப்பாவையுடைய வசந்ததான ஒரு அர்த்தத்தை ராமானுஜருடைய, ராமானுஜர் இயற்றிய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமா இருக்கக்கூடிய சீபாஷ்யத்தில் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஆண்டால் ராமானுஜருடைய ஞானப்பிரதியாக இருந்தால் அப்படின்றது சீபாஷ்யத்தில் பார்த்தால் தெரியறது இல்லையா? இவள் சாதிச்ச விஷயத்தை தான் ராமானுஜர் அதே கிரமத்தில் அங்கே சாதிச்சிருக்கார். இவர் உஞ்சவருத்தி பண்ணிட்டு வாசல்ல வரார். ஆச்சாரியனுடைய பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு வாசல்ல வரார். அப்ப அவருடைய திருக்குமாரத்தி அத்துழாய் அப்படின்னு வாசல் நிற்கிறார். வாசல்ல வந்து பிக்ஷை இடத்துக்கு வரும்பொழுது அவளை பார்த்த உடனே அப்படியே விழுந்து விழுந்து சேவிச்சுடுறார். அப்படி அபச்சாரப்பட்டுட்டுமே பாஷ்யகார் நம்மளை சேவிக்கிறாரே அப்படின்னால் அவள் உள்ள போய் அப்பாவின் இடத்துல சொல்றார். அப்பா சொல்றார், இன்னைக்கு உந்து மதகளிற்றன் பாசுரம் பாஷ்யகாருக்கு ரொம்ப மேலிட்டு இருக்கு போல் இருக்கே அப்படின்னு இவர் சொல்றார். பிரியநம்பிகள் சொல்றார், அந்த மாதிரி இந்த பாஷ்யகாரருக்காகவே ஏற்பட்ட பாசுரம் இந்த பாசுரம், பாஷ்யகாரரை ரொம்ப ஈடுபடுத்திய பாசுரம் இந்த பாசுரம், பூர்ணமா மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாசுரம். அதனாலதான் இந்த பாசுரம் மகாலட்சுமியுடைய அக்ஷரமா இருக்கக்கூடிய உகாரத்தில் ஆரம்பிச்சது. திருவாய்மொழி மகாலட்சுமியுடைய பெருமையை சொல்லக்கூடிய வந்த பாசுரங்கள். அதனால்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் உகாரத்தில் ஆரம்பிச்சது இல்லையா? அகாரம் உகாரம் மகாரம் அல்ல, உகாரம் மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கோம். அப்படி உகாரத்தில் ஆரம்பிச்சது. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுணா அப்படின்னு மகாநாராயண உபநிஷத்துல வருதான். விஷ்ணுனாலே தரிக்கப்படக்கூடியவள் மகாலட்சுமி. உத்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்ததான சாம கானத்தினால ஆராதிக்கப்படக்கூடியவள் மகாலட்சுமின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்கீத வித்யா பிராண வித்யா அப்படின்ற பிரம்ம வித்யைகள்லாம் லட்சுமி நாராயண தத்துவத்தை நினைச்சாலே நம்முடைய ஹிருதயத்தில் அவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத் அப்படின்ற சப்தத்திலிருந்து மகாலட்சுமி வரா. உத்தோடு கூடியவன் உத்தமன், அதனால லக்ஷ்மியோட கூடினவன் நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீதையிலும் பெருமாள் தன்னை உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்தி உதாகிருத்தகான்னு சொல்லும்பொழுதும் உத்தமஹா அப்படின்னு சொல்லியிருக்கான். மகாலட்சுமியோடு சேர்ந்தவன் அர்த்தம். அப்படி இந்த பாசுரத்தினால மகாலட்சுமியுடைய பெருமைகளை சொல்றதுன்னு சொல்லிட்டு இதோட அடியன் இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.